अच्छा என்ன சொகம் காத்து சில்லுன்னு வீசுது காதல் கிம்புட்டுதான் சாரு சன்னதி காட்டுது காதல் கிம்புட்டுதான் இடி மின்னல் அடிக்குது வெளிச்சத்துல சாஞ்சு காத்து செல்லுன்னு வீசுது காத்து.